சின்ன வயசுல நிறைய அடிச்சிருக்கேன், அத்தியனம் பண்ற காலத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வயசாகி பத்தி போனால் போட்டெல்லாம் கொஞ்சம் சுரம் செட்டு பிடிபடாது, அடிச்சு கொடுங்க அடிச்சுடுவேன். திருவாமையை சந்தோஷம் இல்லாம சொல்லக்கூடாதுங்கிற அது மரியாதை. அப்படி 4000 சந்தம் சொன்னார் திருவாய்மொழி, அவரே சொன்னார். அப்புறம் அம்மா ஆரம்பிச்சு வைப்பார், அம்மா 4000 அனாயசமா சொல்லும் கருமை தலை பண்டே சூ. அதனால அவள்கிட்ட கத்து குழம்பு தான் ஆரம்பிச்சு வைப்பார். அவர் சந்தை குரேஷிகர் அப்படிங்கிறது ஒரு பவுன்சர் பீமர் எல்லாம் போடக்கூடிய பவுலர் மாதிரி, அவர்கிட்ட 60 அதிகாரம் நான் சொல்லியிருக்கேங்கிறதே அடி ஒரு பெரிய ஒரு பலம் வலிமையா. ஆசிரியர் சார்வம் அப்படின்னு டைட்டில் கொடுத்தேன். மதுராந்தன் சுவாமி திரும்பி வந்த உடனே அந்த பாராட்டு விழா ஒண்ணு வச்சுக்கோது சாய்ச்சார். இதை நான் இந்த டைட்டில் ரொம்ப அப்செக்ட் பண்றேன், இந்த மாதிரி டைட்டில் கொடுக்கவே கூடாது. நான் கல்கத்தால போட்டாயிட்டேன், 78 சாய்ஸ் கல்கட்டாலிருந்து வந்தேன். விஷயம் சொன்னேன், திருவிழா வந்தாச்சு. ஏண்டா சார்ஜ் கொடுத்தா சம்பார விட சார்ஜ் ஜாஸ்தி, ஏண்டா இந்த ஊர்ல வேலையில் உனக்கு விலஜே கேன இருந்தா வரணும் நீ அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சர்க்குலர் கவர்மெண்ட்ல வந்து கொடுத்தோம், கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி லிட்டரரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ப்ரேயர் பர்மிஷன், அதில் வர பணத்தையும் எடுத்துக்கலாம், இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ப்ராப்ளம் சால்வ்